الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. وقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا مس الإنسان الضر دعانا لجنبه أو قاعدا أو قائما فلما كشفنا عنه الضر مر كأن لم يدعنا إلى ضر مسه كذلك زين للمسرفين ما كانوا يعملون. وقال النبي صلى الله عليه وسلم لا تبهر الشماتة لأخيه فيرحمه الله ويبتليك رواه الترمذي صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகுக. அல்லாஹ்வினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்க தரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் பின்னாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹுவால் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கத்தில் மனிதர்களுக்கு எந்த நிலைமைகள் ஏற்பட்டாலும் அந்த நிலைமைகளில் அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழகான வழிகாட்டுதல் அந்த மார்க்கத்தில் தரப்பட்டிருக்கின்றது. அது எந்த சூழல் எந்த நிலைமைகளாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், திருமண வீடாக இருக்கலாம், ஜனாசாவுடைய வீடாக இருக்கலாம், வெற்றியாக தோல்வியாக எந்த ஒரு நிலைமை ஏற்பட்டாலும் அதில் நாம் முஸ்லிம், நான் ஒரு இஸ்லாமியன் என்பதை மறந்துவிடக் கூடாது. அந்த கட்டத்தில் இஸ்லாமியர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அழகான வழிகாட்டுதல் நம்முடைய ஷரியாவில் நம்முடைய மார்க்கத்தில் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. பொதுவாக மனிதர்களுடைய இயற்கை என்னவென்றால், ஏதாவது ஆபத்துகள் வந்துவிட்டால், ஏதாவது பிரச்சனைகள் வந்துவிட்டால், துன்பங்கள் வந்துவிட்டால் அநேகமானவர்கள் அல்லாஹுக்கு முன்னால் நின்று மன்றாடி அழுது பிறண்டு யா அல்லாஹ் எங்களை காப்பாத்திரு, யா அல்லாஹ் எங்களை சோதித்து விடாதே, யா அல்லாஹ் நம்மை தண்டித்து விடாதே, பகைவர்களை நம்மீது சாட்டி விடாதே என்றெல்லாம் விழுந்து விழுந்து அல்லாஹுடன் மன்றாடி துஆ செய்வார்கள். சிறிது காலத்திற்கு பின்னால் அந்த சோதனைகளையும் அந்த துன்பங்களையும் அந்த துயரங்களையும் நீக்கி ஒரு நல்ல ஒரு நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான் என்றால் அதே அழுது புலம்பி அந்த மக்கள் இதற்கு முன்னால் அல்லாஹுவை அழைக்காதவர்களை போன்று மாறிவிடுவார்கள். இதை குர்ஆனிலே அல்லாஹ் மிக தெளிவாக கூறுகின்றான். وَإِذَا مَسَّ الْإِنسَانَ الضُّرُّ دَعَانَا لِجَنْبِهِ أَوْ قَاعِدًا أَوْ قَائِمًا மனிதனுக்கு ஏதாவது பிரச்சனைகள், நோவினைகள், துன்பங்கள் வந்துவிட்டது என்றால் படுத்த படுக்கையில, உட்கார்ந்த இருப்பில, நின்ற நிலையில பல நிலைகள் அவர் அல்லாஹ்வை அழைத்து சொல்லுவார், யா அல்லாஹ் எனக்கு சோதனை, எனக்கு பிரச்சனை என்றெல்லாம் மன்றாடுவார். فَلَمَّا كَشَفْنَا عَنْهُ الضُّرَّ அந்த நோவினையை, அந்த தீங்கை, அந்த ஆபத்தை நாம் நீக்கிவிட்டோம் என்றால் மர்ரா கல்லம் யதுனா இலா துர்ரின் மஸ்ஸஹு அவன் எங்களை அழைக்காதவனை போன்று, நம்மிடம் கேட்காதவனை போன்று அவன் நடந்து சென்று கொண்டிருப்பான் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். கிட்டத்தட்ட அதே மாதிரியான நிலைமை தான் இஸ்லாமியர்களோட நிலைமை. ஆபத்து வரக்கூடிய நேரத்தில் யா அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் என்று மன்றாடுகின்றோம். அந்த ஆபத்துகளை நீக்கி ஒரு நல்ல சாதகமான சூழல் ஏற்பட்டு விட்டது என்றால் அநேகமானவர்கள் அல்லாஹ்வை மறந்து விடுகின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டினார்கள். இன்பம் ஏற்படக்கூடிய நேரத்தில் எவ்வாறு நடக்க வேண்டும், துன்பம் ஏற்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹுவை நினைப்பதை போன்று, அல்லாஹுவை அழைப்பதை போன்று சந்தோஷமோ வெற்றியோ மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நேரத்திலும் அந்த நேரத்தில் அல்லாஹுவை தான் ஞாபகப்படுத்த வேண்டும். இதற்கு மிகப்பெரிய ஒரு சான்று தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல 13 வருடம் சிரமப்பட்டு மதீனாவுக்கு சென்ற அந்த ஆரம்ப காலத்திலும் பலவிதமான சோதனைகள், முனாஃபிக்கீன்களால, யஹூதிகளால பலவிதமான சோதனைகளை நபியவர்கள் சகித்துக் கொண்டதற்கு பின்னால ஹிஜ்ரி 8வது ஆண்டு மிகப்பெரிய வெற்றி, ஃபத்ஹே மக்கா. மக்காவுடைய வெற்றியை நபியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 10,000 சஹாபாக்களுடன் மக்காவுக்குள்ளே நுழைகின்றார்கள். இப்பொழுது மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் எல்லாம் நினைக்கின்றார்கள், கடந்த காலங்களிலே நாம் செய்த வேலைகளுக்கு, அநியாயங்களுக்கு எல்லாம் இதோ நமக்கு பலன் கிடைக்க போகின்றது, மக்காவிலே இரத்த ஆறுகள் ஓடப் போகின்றது, தலைகள் அங்கே உருளப் போகின்றது, எல்லாம் பயந்து கொண்டிருந்த வேலையில ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறி வந்த அந்த வாகனத்தில கூட தன்னுடைய தலையை கூட உயர்த்தி கொண்டு வரல, தன்னுடைய தலையை தாக்கி கொண்டு வருகின்றார்கள். ஹதீஸ் ஷரீஃபில் வருகின்றது, நபியுடைய தாடை, நபி அவர்களுடைய தாடை அவர்கள் ஏறி வந்த அந்த வாகனத்திலே படக்கூடிய அளவுக்கு தன்னுடைய தலையை தாக்கி கொண்டு வருகின்றார்கள். வந்த முதலாவது பைத்துல்லாஹுடைய வாசலுக்கு பக்கத்தில் நின்று என்ன சொன்னார்கள், லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா சதக வஅதா வநஸர அப்தா வஅஸ்ஸ ஜுந்தா வஹதம அல்அஹ்சாப வஹ்தா. நபியவர்கள் என்ன சொன்னார்கள், வணங்கப்படுவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்ல, அவனுக்கு இணை துணை யாருமே இல்ல. சதக வஅதா அவனுடைய வாக்கை நிறைவேற்றி விட்டான். ஆரம்பத்தில் எனக்கு வாக்களித்தான், நான் உங்களுக்கு இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரப்போகின்றோம் என்று அல்லாஹ் வாக்களித்தான். சதக வஅதா அவனுடைய வஅதாவை, வாக்கை உண்மைப்படுத்தி விட்டான். நஸர அப்தா அவனுடைய அடிமை நான், தன்னை நபியவர்கள் பெரியவர்களாக காட்டல்ல, நஸர அப்தா அவனுடைய ஒரு அடிமையாக எனக்கு உதவி செய்து விட்டான். அவனுடைய இஸ்லாமிய படையை கண்ணியப்படுத்தினான். இந்த எல்லா எதிரி படைகளையும் தனியாக தோல்வியுறச் செய்தது அல்லாஹ்வே தவிர நான் அல்ல, என்னுடைய சகாபாக்கள் அல்ல, என்னுடைய தோழர்கள் அல்ல, என்னுடைய யுத்த தந்திரமோ பலமோ அல்ல. அந்த முழு படைகளை தோல்வியுறச் செய்தது அல்லாஹ் மாத்திரம். இப்பொழுது அதை சொல்லிவிட்ட நபி அவர்கள், யா மாஷர குரைஷ் மா தரவுன அன்னி ஃபாஇலுன் ஃபீக்கும், குரைஷர்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் உங்களுடன் எவ்வாறு நடந்து கொள்வேன் என்ன நினைக்கின்றீர்கள்? குரைஷர்கள் சொன்னார்கள், காலு ஹைரன் அஹும் கரீமுன் அஹிம் கரீமின், நாங்கள் நலவைத்தான் நினைக்கின்றோம். நீங்க நல்ல சங்கையான ஒரு மனிதர், சங்கையானவருடைய சகோதரர் என்று சொன்ன வேளையில் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், இஸ்ஹபு ஃபஅன்தும் துலகா, சென்று விடுங்கள், உங்கள் அனைவர்களுக்கும் விடுதலை. அங்கே கொள்ளைக்காரர்கள் இருக்கின்றார்கள், அங்கே கொலைக்காரர்கள் இருக்கின்றார்கள். நபி அவர்களை உள ரீதியாக உடல் ரீதியாக துன்புறுத்தியவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கின்றார்கள். என்ன சொன்னார்கள், இஸ்ஹபு ஃபஅன்தும் துலகா, சென்று விடுங்கள், இது உங்கள் அத்துணை பேர்களுக்கும் விடுதலை சொன்னார்கள். ஹதரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் தன்னுடைய மற்ற சகோதரர்களை பார்த்து சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்கும் அல்யூம், இந்திய தினம் உங்களுக்கு பழிவாங்குதல் இல்லை என்று சொன்னதை மாதிரி நானும் அதே வார்த்தையை தான் கூறுகின்றேன், உங்களிடத்தில் எந்த வகையான பழிவாங்குதலும் இல்லை என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கயாம நாள் வரைக்கும் வரக்கூடிய இஸ்லாமிய சமூகத்திற்கு முஸ்லிம்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாமியர்கள் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று படித்து காட்டினார். சில நேரங்களில் தன்னுடைய சஹாபாக்கள் அதற்கு கொஞ்சம் மாற்றமாக ஆச்சரத்தில கோபத்தில ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாலும் அதற்கும் நபி அவர்கள் அனுமதிகளை கொடுக்கல. ஃபத்ஹ மக்காவுடைய வேளையில இஸ்லாமியர்களுடைய படைகள் வந்து கொண்டே இருக்குது. ஹதரத் ஸாத் இப்னு உபாதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படை பெரிய ஒரு கூட்டத்துடன் வருகின்றார்கள். அபு சுஃபியானை கண்டவுடன் சொன்னார்கள், யா அபா சுஃபியான், அல் யௌம் யௌமுல் மல்ஹமா, அல் யௌம் யௌமுல் மல்ஹமா, அல் யௌம் துஸ்தஹல்லு ஃபீஹி கஅபா. அபு சுஃபியான், தெரியுமா உங்களுக்கு இந்த நாள், இது யௌமுல் மல்ஹமா, இறைச்சியுடைய நாள், இன்றைக்கு மக்களை வெட்டி வீழ்த்தக்கூடிய நாள் என்று ஹதரத் ஸாத் இப்னு உபாதா சொன்ன நேரத்தில் ரழியல்லாஹு அன்ஹு அபு சுஃபியான் அவர்கள் வந்து நபியிடத்தில் கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ஸாத் இப்படி சொல்லிவிட்டார். நபி அவர்கள் சொன்னாங்க, கதப ஸாத், அவர் பொய் சொல்லிவிட்டார். கதப ஸாத், ஸாத் அவ்வாறு ஒருபோதும் சொல்ல முடியாது. ஒரு ரிவாயத்தில் வந்து நபி அவர்கள் சொன்னார்கள், அல் யௌம் யௌமுல் மர்ஹமா, இந்திய தினம் ரஹ்மத்துடைய தினம், இன்றைய தினம் இரக்கத்துடைய தினம், இன்றைய தினம் அன்பு காட்டக்கூடிய தினம். அல் யௌம் யுஅத்திமுல்லாஹு ஃபீஹில் கஅபா, இந்த கஅபாவை தான் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். அல் யௌம் துக்ஸா, அதாவது துக்ஸா ஃபீஹில் கஅபா, கஅபாவுக்கு ஆடைகள் அணிவிக்கப்படும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்கள் கொஞ்சம் ஆத்திரத்தில் கொட்டிய வார்த்தைகளை கூட சரி என்று சொல்லல, அதற்கும் சரியான பதிலை நபி அவர்கள் சொன்னார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஆக நபி அவர்கள் நமக்கு காட்டி தந்தது என்ன, துன்பத்தில் அல்லாஹுவை நினைப்பதை போன்று இன்பத்திலேயும் அல்லாஹுவை நினைக்க வேண்டும், பிரச்சனையில் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதை போன்று, அதாவது சந்தோஷம் வரக்கூடிய நேரத்திலும் நாங்கள் அல்லாஹுவை தான் நாம் அல்லாஹுவை தான் ஞாபகப்படுத்த வேண்டும், நாம் அல்லாஹுவை தான் புகழ வேண்டும். அதற்கு மாற்றமாக யாரோ நமக்கு விருப்பம் இல்லாதவர்கள் அவர்கள் தோல்வியுற்று விட்டார்கள் என்றால் அவர் இந்த தோல்விக்காக வேண்டி நாங்கள் கொண்டாடுவது, அந்த தோல்விக்காக வேண்டி நாங்கள் பிழப்பாளிகள் போவது, அந்த தோல்விகளுக்காக பட்டாசுகளை கொடுத்துவது, அந்த தோல்விகளுக்காக வேண்டி பாச்சோறுகளை சமைத்து மக்களுக்கு நாங்கள் உணவளிப்பது, இது இஸ்லாமிய பண்பு அல்ல, இது ஷரியா கட்டிய பண்பு அல்ல. ஏன் ஒருபடி மேல் ஏறி ஐயாமுல் ஜாஹிலியத்துடைய காலத்தில் கூட இந்த பண்புகள் இருக்கல்ல. இமாம் ஹாகிம் ரஹ்மஹுல்லா அவர்களுடைய கிதாபில் பதிவு செய்திருக்கின்றார்கள், ஹதரத் அல்கமா இப்னுல் ஹாரிஸ் ரழியல்லாஹு அன்ஹு ஒன்று கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் முஃமினீன்களாக உங்கள்கிட்ட வந்து விட்டோம், இஸ்லாத்தை ஏற்றவர்களாக. நபி அவர்கள் கேட்கின்றார்கள், இன்ன லிகுல்லி கவுலின் ஹகீகா ஃபமா ஹகீகத்து கவுலிக்கும், ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு யதார்த்தம் இருக்குது, நீங்க முஃமினாக வந்துவிட்டோம் என்ற அந்த சொல்லுக்குரிய யதார்த்தம் அர்த்தம் என்ன? இப்பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்க கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம், 15 விடயத்தை நாங்க மேற்கொண்டோம், 5 விடயம் நீங்க அதாவது உத்தரவிட்டது, அல்லாஹ்வை கொண்டு, கியாமத் நாளை கொண்டு, மறுமையை கொண்டு ஈமான் கொள்ளக்கூடிய அந்த 5 விடயம், இன்னும் 5 விடயம் உங்களுடைய தூதர்கள் வந்து எங்கள்கிட்ட சொன்னார்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளணும், தொழணும், நோன்பு பிடிக்கணும், ஜகாத் கொடுக்கணும், ஹஜ் செய்யணும், இன்னும் 5 விடயங்கள், 5 தத்தஹல்லக்னா பிஹா ஃபில் ஜாஹிலியா, நாங்கள் ஜாஹிலியத்தில் ஐந்து விடயத்தை மேற்கொண்டிருந்தோம், நாங்கள் அதை இதுவரைக்கும் எடுத்திருக்கின்றோம். என்றால் அதிலிருந்து நாங்கள் விடுபடுவோம், விட்டு விடுவோம் என்றார். நபி அவங்க கேட்டார்கள், சொல்லுங்க அந்த ஐந்து விடயம் என்ன? சொன்னார்கள், எங்களுக்கு செல்வம் செழிப்பு சந்தோஷம் வரக்கூடிய நேரத்தில் உடனடியாக நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். சோதனைகள் ஆபத்துகள் வந்தால் அதிலே உடனடியாக நாங்கள் பொறுமையாக இருப்போம். விரோதிகளை சந்திக்கக்கூடிய நேரத்திலே நாங்கள் உண்மையானவர்களாக நம்முடைய நெஞ்சை நிமிர்த்து நின்று அவர்களை நாங்கள் சந்திப்போம். உன்னுடைய தீர்ப்பு எப்படியான தீர்ப்பாக இருந்தாலும் சரி, கசப்பான தீர்ப்பாக இருந்தாலும் சரி, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், எங்களுடைய விரோதிகளுக்கு ஏதாவது சந்தோஷம், விரோதிகளுக்கு ஏதாவது தோல்விகள் ஏற்பட்டால் அந்த நேரத்தில் நாம் ஆனந்தம் சந்தோஷம் கொண்டாடுவதை விட்டுவிடுவோம் என்று சொன்ன நேரத்தில் சொன்னார்கள், தான் மக்கள் கூறுகின்றார்கள். ஆனால் எவ்வளவு பெரிய அறிவாளிகள், எவ்வளவு பெரிய அறிஞர்கள், எவ்வளவு பெரிய அதாவது கல்லூர் வல்லுநர்களாக இருக்கின்றார்கள், சாது ஐயூனு அன்பியா, இவர்கள் இருக்கிற இந்த தன்மைகளின் மூலமாக இவர்கள் நுபுவத்தை அடைந்து விடுவார்களோ, இவர்கள் நபிமார்களை அடைந்து விடுவார்களோ என்று நான் கருதுகிறேன் என்றார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் எடுத்ததுக்கெல்லாம் என்ன சொல்றது? ஜாஹிலியத்துடைய காலம், அவங்க மடையர்கள், மிருகத்தனம் கொண்டவர்கள், மனித குலம் அற்றவர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களுக்கு இருந்த அந்த பண்மைகள் பண்புகளை பாருங்க. அந்த ஐந்து பண்புகளில் ஆக முக்கியமான பண்பு விரோதிகளுக்கு ஏதாவது ஆபத்துகள் வந்துவிட்டால், நமக்கு விருப்பம் இல்லாதவர்களுக்கு ஏதாவது தோல்விகள் வந்துவிட்டால் நாங்கள் கொண்டாட மாட்டோம், அதற்காக வேண்டி நாங்கள் ஆனந்தப்பட மாட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் கவலையான விடயம், நாங்கள் எங்களை பத்தி என்ன சொல்றது? நாங்கள் கம்ப்யூட்டர் யுகம், நாங்கள் ஹைடெக் டெக்னாலஜி யுகம், நாங்கள் 21வது நூற்றாண்டு என்று நாமே கூறிக்கொள்கின்றோம். ஆனால் அந்த ஜாஹிலியத்தை விட மோசம், அந்த ஜாஹிலியத்துடைய காலத்தில் இருந்த மக்களுடைய குணங்களை விட நம்முடைய குணங்கள் மோசம். சமீபத்திலே நடந்து முடிந்த அந்த தேர்தல்கள் முடிவுகள் வெளியான நேரத்தில், மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நம்முடைய சில சகோதரர்கள் நடந்து கொண்டு வீதம் எந்த அளவுக்கு என்றால், மாட்டு மதத்த பெரும்பான்மை சமூகத்தில் இல்ல, ஒரு சிலர்கள் கூட இஸ்லாமியர்களா இப்படி நடக்குகின்றார்கள், முஸ்லீம்களா இப்படி நடக்குகின்றார்கள். பிரச்சனை வரும்போது அழுதோம், தொழுதோம், குழு தோதினோம், துவா செய்தோம், அதற்கு நமக்கு நிறைய ஷரியாவுல குரான்ல ஹதீஸ்ல ஆதாரம். ஆனால் நமக்கு விருப்பம் இல்லாதவர்களுக்கு தோல்வி வரும் பொழுது, எங்கேயாவது பட்டாசு கொளுத்துங்க சொல்லப்பட்டிருக்கதா, யாருடையாவது கொடும்பாவியை எரிஞ்ச சொல்லப்பட்டிருக்கதா, அல்லது கூட்டம் கூட்டமாக பிளப்பாளிகள் போங்க சொல்லப்பட்டிருக்கதா, அல்லது விருந்துகள் பாய்ச்சோர்களை சமைத்து எங்களுக்கும் மக்களுக்கும் கொடுங்க எங்கேயாவது வந்திருக்கதா? இந்த நேரத்தில் எங்களை சரியா எங்க? இந்த நேரத்தில் எங்களை மார்க்கம் எங்க? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நாங்கள் நினைக்க கூடாது நாங்கள் செய்யறது எல்லாம் சரிதான். எங்கள்கிட்ட சில தவறான நடவடிக்கைகள், எங்களுடைய சில தவறான நடவடிக்கைகளின் மூலமாக சிலவேளை மாட்டு மதத்திலே ஒரு சிலர்கள் எங்களின் மீது இருந்த அந்த நம்பிக்கை கூட காலப்போக்கிலே குறைந்துவிடும். எங்களை பற்றி இருந்த அந்த நல்லெண்ணம் கூட காலப்போக்கிலே குறைந்துவிடும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, எங்கேயுமே இல்ல, இஸ்லாத்தில் எங்கேயுமே சொல்லப்படல. அது மாத்திரமல்ல, சமீப காலத்தில் இந்த சமூக வலைத்தளங்களில், அதே மாதிரி பேஸ்புக், அதே மாதிரி இன்னும் சமூக அந்த வலைத்தளங்களில் எவ்வளவு மோசமாக எழுதுகின்றார்கள், எவ்வளவு மோசமாக வரைகின்றார்கள். எவனாவது தவறு செய்தால் தண்டனை நானோ நீங்களோ கொடுக்கறல்ல, தண்டனை கொடுக்க வேண்டியவர் கொடுப்பார், பெற வேண்டியவர் பெறுவார். ஆனால் எங்களுடைய சில சகோதரர்கள் யாராவது ஒருவர் தோற்றுவிட்டால் அவருக்கு ஏதோ ஒரு வரைபடத்தை வரைஞ்சு அவரை குத்துற மாதிரி, அவரை தூக்கில ஏத்துற மாதிரி, பாதையில இழுத்து கொண்டு போற மாதிரி. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த மாதிரி சமூக வலைய தளங்களில் போடுவது அதை பார்க்கும் பொழுது ரொம்ப கவலையாக இருக்கு. இதற்கு பின்னால தான் நாங்க ரொம்ப கவனமாக இருக்கோம். ஏன்? தோல்வியை தந்தும் அல்லாஹ் பார்ப்பான், வெற்றியை தந்தும் அல்லாஹ் பார்ப்பான். வெற்றி கிடைந்ததுக்கு பின்னால நீங்க மிச்சம் கூட்டாளி, நீங்க மிச்சம் துள்ளி, நீங்க ஆரம்பத்திலே இருந்த தோல்வியை விட அல்லாஹ் மோசமாக்கி விடுவான். இதை நான் சொல்லல, இஸ்லாமிய வரலாறு தாரீக கூறுகின்றது. குபுருஸ் நாட்டை இஸ்லாமியர்கள் வெற்றி கொள்கின்றார்கள், குபுருஸ் நாட்டை இஸ்லாமியர்கள் வெற்றி கொள்கின்றார்கள். அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் எல்லோரும் சந்தோஷ ஆனந்த முகத்துடன் ஹதரத் அபுதர்தா ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் அழுது கொண்டிருக்கின்றார்கள். ஹதரத் ஜுபைர் இப்னு நுஃபைர் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்கின்றார், லிம தபகி ஃபீ ஹாதிஹில் ஹாலா, இந்த நிலையில நீங்க மட்டும் ஏன் அழுகிறோம்? மக்கள் எல்லாம் ஆனந்தப்படுகின்றார்கள், இந்த குபருசூடிய நாட்டையே நாங்க வெற்றி கொண்டுட்டோம், ஆனா இந்த நேரத்தில் நீங்க மட்டும் ஏன் அழுகுறீங்க? இது அஸன் அல்லாஹுல் முஸ்லிமீன வஹல, முஸ்லிம்களை அல்லாஹ் சங்கப்படுத்தி விட்டான், இஸ்லாமியர்களை அல்லாஹ் சங்கப்படுத்தி விட்டான், கண்ணியப்படுத்தி விட்டான். இந்த நேரத்தில் ஏன் நீங்க அழுகணும்னு சொன்ன நேரத்தில் ஹதரத் அபுதர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சில இஸ்லாமிய கைதிகள் எனக்கு முன்னால கொண்டு வந்து அவர்கள் செல்லப்பட்டார்கள். அவர்களுடைய முகங்களை நான் பார்த்தேன், அவர்கள் எல்லாம் முஸ்லிம்கள், அவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள். ஆரம்பத்தில் இந்த உம்மத் தாஹிரா, இந்த உம்மத் தாஹிரா, இந்த உம்மத் அடக்கியா இருந்தார்கள். அதிகாரத்தை கொடுத்திருந்தான், வெற்றி வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். இப்பொழுது இந்த உம்மத் பாவங்களை செய்ய ஆரம்பித்தார்களோ, இப்பொழுது மா அஹுவனல் அப்து அலல்லாஹ், அதிகார்கள் மிகவும் இவனே கேவலமானவனாக மாறிவிட்டான், இவனே இழிவானவனாக மாறிவிட்டான், அதை பார்த்துத்தான் நான் அழுகிறேன் என்றார்கள் ஹதரத் அபுதர்தா ரலியல்லாஹு அன்ஹு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க யாரும் நினைத்து விடக் கூடாது, ஒருவருக்கு வரக்கூடிய தோல்வி அதுவும் நிரந்தரம் இல்ல, ஒருவருக்கு வரக்கூடிய வெற்றி அதுவும் நிரந்தரம் இல்ல. நம்மை சோதிப்பதற்காக ஒரு 8-9 மாதங்களுக்கு முன்னால் ஒரு சோதனையை தந்தான், அந்த நேரத்திலும் அல்லாஹ் நம்மை பார்த்தான், இப்பொழுது ஒரு வெற்றி என் தந்திருக்கின்றான், இப்பொழுதும் அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான். இஸ்லாமியர்கள் இதில் எந்த நிலைமையிலே நடந்து கொள்கின்றார்கள்? அல்லாஹுக்கு மாத்தமாக, ரசூலுக்கு மாத்தமாக, குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லப்படாத விதங்களில், மாற்று மதத்திலே உள்ளவர்களுடைய உள்ளம் புண்படக்கூடிய விதத்திலே நாங்கள் ஆனந்தப்பட்டு சந்தோஷப்பட்டு கூத்தாடினோம் என்று சொன்னார். நபியுடைய ஹதீஸே இதுதான். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? லா துஹிர் ஷமாதத்தலி அஹி ஃபயர்ஹமுஹுல்லாஹ் வயப்தலி, உன்னுடைய ஒரு சகோதரன் அவனுக்கு தோல்வி வருது, அவனுக்கு நஷ்டம் வருது, அதை பார்த்து நீ ஆனந்தம் அடையாதே, அதை பார்த்து நீ சந்தோஷம் கொள்ளாதே, இதனால ஃபயர்ஹமுஹுல்லாஹ், அவனின் மீது அல்லாஹ் இரக்கப்படுவான், அதே சோதனையை அல்லாஹ் உனக்கு தர ஆரம்பித்து விடுவான் என்றார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும் எல்லா நேரங்களில். நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு இஸ்லாமியன், நான் ஒரு மூமின் என்ற அந்த நம்முடைய அடையாளத்தை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆட்சி யாராலும் யாருக்கும் ஆட்சி கிடைக்கல, ஆட்சியை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ், ஆட்சியை பறிக்கிறவன் அல்லாஹ். குர்ஆன்ல கூறுகின்றான், நாயகமே நீங்க சொல்லுங்க, குலில்லாஹும்மா மாலிகல் முல்க், துஹ்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா. நாயகமே நீங்க சொல்லுங்க, யா அல்லாஹ், நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பாய், துஹ்தீண்டா கொடுப்பாய், அதற்கு மாத்தமாக எப்படி வரணும், தகுது எடுப்பாய் என்று. ஆனா அல்லாஹ் அங்கே எடுப்பேன் என்று சொல்லல, வதந்தியுல் முல்க நஸ்அண்டா கலட்டி எடுக்கிறது. நாங்க யாரிடம் இருந்து கலட்டவும் இல்லை, யாருக்கு நாங்க கொடுக்கல, அல்லாஹ் தான் கொடுத்தான். வதந்தியுல் முல்க மரங்களை கலட்டுவதை போன்று அல்லாஹ் கலட்டி எடுப்பான், வெறும் எடுப்பான் என்ற யாத்தையாவது கையில் ஆட்சி இருந்தா கொடுக்க மாட்டாங்க. அல்லாஹ் கூறுகின்றான், நான் கலட்டுவேன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹுடைய சக்தியை மறந்துடக்கூடாது, அல்லாஹுடைய வல்லமையை மறந்துடக்கூடாது. அனைத்தையும் அல்லாஹுதான் செய்து கொண்டிருக்கின்றான். இது நம்முடைய அகீதா, இது நம்முடைய கொள்கை, இது நம்முடைய விசுவாசம். அதனால வெற்றியோ தோல்வியோ, இன்பமோ துன்பமோ, சந்தோஷமோ கவலையோ, எல்லா நிலைமைகளிலும் அந்த ரப்புல் ஆலமீனாக அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தி அவன் கூறிய பிரகாரம் நாங்கள் நடந்தோம் என்றால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஆபத்திலிருந்து பாதுகாப்பான், தொடர்ந்து நமக்கு கண்ணியத்தையும் கௌரவத்தையும் தருவான். அதற்கு மாற்றமாக வெற்றி, இன்பம், சந்தோஷமான நிலைமைகள்ல அல்லாஹுவை மறந்து, அவனுடைய உதவிகளை மறந்து, கடந்த காலங்களிலே அவன் செய்தவைகளை மறந்து, நம் மனம் போன போக்கிலே ஏதோ என்னால்தான் எல்லாம் நடந்தது என்ற அந்த ஒரு அமைப்புல நாங்கள் நடந்தோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆரம்பத்தில் இருந்த நிலைமையை விட அல்லாஹ் நிலைமையை மிக மோசமாக ஆக்கி விடுவான். மேலான பெரியாக்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹுவை புகழுவோம், அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துவோம், அல்லாஹுவை திருப்திப்படுத்துவோம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டது நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரி. அதனால எல்லா நிலைமைகள் சமீபத்தில் நடந்தவைகளாக இருக்கலாம், இதற்கு பின்னாலே எந்த ஒன்று நடந்தாலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹுவின் பக்கம் பாரம் சாட்டி அல்லாஹுவை அனைத்தையும் செய்கின்றான் என்று நாங்கள் உறுதியாக நம்பி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நடக்க வேண்டும் என்று சொன்னதோடு மட்டுமல்ல ஃபத்ஹ மக்காவுல செய்து காட்டினார்களோ அதே அடிப்படையில் நாம் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய மணிமக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இந்த நாட்டிலே வாழக்கூடிய அனைத்து இன மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் சகோதரத்துவத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தி வைப்பாயாக. எல்லா வகையான சோதனைகள், அச்சுறுத்தல்கள், பிரச்சனைகள் இருந்து முழுமையாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய அனைத்து இன மத மக்களையும் பாதுகாப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாகி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தந்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன். யா ரப்பல் ஆலமீன், ரஹ்மத்துக யா அர்ஹமர் ராஹிமீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பயானை எமது இணையதளமாகிய www.tamilbayans.com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும். வஸ்ஸலாம்.